ஐயா வணக்கங்க, அருண்குமார் பேசுகிறேங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கிறது ஒன்றும் தவறு இல்லைங்க. ஆனால் பட் தண்ணி மட்டும் அதுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. பட் சரிவில் வச்சுருக்கீங்க, கரெக்டாக தான் இருக்குது. மரம் பெருசாகி ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே கோ பண்ண பதிவு போட்டிருந்தாங்க, அப்புறம் இன்னொருத்தரும் போட்டிருந்தாங்க. அதாவது மரம் பெருசாகி இதாக இருக்கிறப்ப ஆப்வியஸாகவே நீங்கள் சைடில் மண் அணைச்சி அணைச்சி அது சென்டராக வந்துடுங்க, கீழே போகாது. நீங்கள் வரப்போட அல்லையில் தான் வச்சுருக்கீங்க, சொல்லப்போனால் வரப்போட சரிவுகளில் தான் வச்சுருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கீழே வந்து என்னென்னா, இந்துட்ட கொஞ்சம் நீங்கள் மண் கரை மாதிரி போட்டு தண்ணி விடுற மாதிரி வச்சுக்கோங்க. மறுபடியும் மரத்தெல்லாம் மாற்றி வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது காலப்போக்கில் நீங்கள் வரப்பு கொஞ்சம் கீழே கையில் எடுத்து கட்டுறதோ இல்லை நம்ம வயலில் எடுத்து எடுத்து கட்ட கட்ட தென்னை மரத்துக்கு சென்டராக வர மாதிரி வந்துடுங்க வரப்பு. ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தோணுதுங்க. ஸோ அது மாதிரி சின்ன கன்று தான் நீங்கள் இப்போ வச்சுருக்கிறப்ப இதுக்கு நீங்கள் தண்ணி மட்டும் விடுற மாதிரி பார்த்துங்க. பட் நீங்கள் நெல் அடிக்கிற வயலாக இருந்ததுன்னா அது கூட தேவைப்படாது, ஏன்னா அந்த ஈரத்தையே அது இழுத்துக்கும் இந்த கன்று கூட. ஏன்னா நீங்கள் எப்படியும் கீழே ஒரு 2.5 அடி ஆழத்தில், 3 அடி ஆழத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஊறிடும் நெல் வயல்னால, கண்டிப்பாக அழகாக ஊறிடும் கீழே. ஸோ அந்த ஈரமே போதும். ஸோ தண்ணி கூட விடணுங்கிற அவசியம் கிடையாது நெல் வயல் அப்படின்னிங்கன்னா. அதே மற்ற இதாக இருந்து நீங்கள் மானாவரியாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கொஞ்சோண்டு பார்டர் மாதிரி ரவுண்டாக கரை மாதிரி கட்டி தண்ணி விடுற மாதிரி வேணுங்க. என்னோடய புரிதல் படி, என்னோட நானும் பார்த்தது, நான் சின்ன வயசில் பார்த்தது இந்த மாதிரி கரையில் அல்லையில் தான் வச்சோங்க. இப்போ கூட நான் ஒரு 2 கன்று வச்சுருக்கேங்க, அல்லையில் தான் வச்சுருக்கோம். அது அப்படியே காலப்போக்கில் அந்த மரம் பெருசாகிறப்ப என்னென்னா, அந்த கரை அப்படியே நம்ம சேர்த்து சேர்த்தி அது சென்டராக வந்துடுவோங்க கிட்ட கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஐயாவோட கருத்துக்கும் வெயிட் பண்ணலாங்க. நன்றி.